ఓం మహాదేవ్యై విద్మహే విష్ణుపత్నీ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్. శ్రీ పరాశర భట్టార్యః శ్రీరంగేశ పురోహితః దేవస్థాంగ సదస్యే మానసేయసే మేస్తు భూయసే. విరాట్టుడే వైభవత్తే అనుభవించిన వరం. ரெண்டு ஸ்லோகம் வரைக்கும் அனுபவிச்சேன். 82வது ஸ்லோகத்துல பெருமாளை எப்படியாவது வாங்கிக்கிறார், பக்தால காப்பாற்றுறதுக்காக. அவர் சர்வஜனா இருந்தாலும் விளையாட்டு விஷயத்துல ஏமாந்து போறார். அர்த்தம் நல்லி மரம் ஸ்லோக மயக்குகள். ஸ்ரீவச்சன பூர்வத்துல சுவாமி சொன்னார், உபதேசத்தாலே மீறாத போது சேதனனை நல்லாலே திருத்தும். ரெண்டு பேர் திருத்துறா பிராட்டி. எவ்வளவு உபதேசம் பண்றா, சேத்தனன் மோட்சம் போ, வேற எல்லாம் ஆசை வைக்காத, இவ்வளவு நல்ல சாஸ்திரங்கள் அதுல திருந்துல திருத்த பாக்கிறான். சரி, அவனை திருத்தியாச்சு, பெருமாள் ஏற்க வைக்கிறவன். சேதனனை அருளாலே திருத்தம் அனுகிரகமையும் வந்து பிராட்டி அனுகிரகத்தினால சேதனன் திருத்துறா ஜீவனை. பெருமாளை திருத்தினவன் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும். இவ்வளவு காட்டு அழகானவள் யாரு? தன் அழகான பெருமாளை வாய்க்குவாள். நல்லி மலர் போகமே அனுபவிச்சோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட அழகு உள்ளவள், மதுவானவள், அவதாரம் தோறும் இறங்கி வர, அவளும் இறங்குறா. எவ்வளவு கஷ்டத்தான், ஏன் வரணும், எவ்வளவு கஷ்டம் அவதாரங்கள்ல அப்படி அனுபவிக்கிற இந்த ஸ்லோகத்துல 53வது ஸ்லோகம். நேதும் நித்யதகாயனி ஜனனி ருணாம்ங்குஷம் திவ்யம். ரெண்டு பேருக்கு சுவாதந்திரியம் இயற்கையானது. ரெண்டு பேரும் சுதந்திரம் அதிகமாக உள்ளவாள். அதனால எதுக்கோசம் அவதாரம் பண்றா? அவதாரம் டீ பிரமோஷன் அர்த்தம், வசந்த அர்த்தம் இல்ல. அவதாரம் பார்த்து சௌக்கியமா இருக்கலாம், ஸ்ரீராஜ்ய சௌக்கியமா இருக்கலாம். எதுக்கு மனுஷன் மாறியும் மிருகம் மாறியும்? நம்மளுக்கோசம் அவதாரமா ஆகிறாங்க. அதனால உங்களுடைய பெருமைகளை கேட்கறது கூட யாருக்கும் அங்க சக்தி கிடையாது, செவிடு மாதிரி இருக்கான். ஆனா நீ பெருமாளுக்கு இணையானவள் பகவதி, அதான் அவதரிக்கிற. அவதரிக்கிற ஏன் அவதரிக்கிற? எவ்வளவு கஷ்டம் உனக்கு. சர்க்கம் ஆஸ்தே விஷ்ணு அறிஞ்சி ஆத்மா வைகுண்டேது வரவு லோகே ஸ்ரீயா சார்த்தம். ஆனந்தமா வைகுண்ட லோகத்தை எழுந்து விட்டுட்டு வரும். அவன் ஏதோ துஷ்டாவை அழைக்கிறதுக்கோ சாதகளை காப்பாற்றுறதுக்கோ ஏதோ காலம் தான் அவதரிக்கிறான். நீ விட மாட்டேன். உன்னுடைய சங்கரப்பன் ஆச்சரியமா இருக்கு. நீ பாட்டு இருக்க வேண்டியதுதானே. அகில் இல்லேன் இறைவென்று அரசியல் மந்தி உரை மாறுவார். அவன் மாறிலே ஒட்டுட்ட அவதாரம் நினைச்சு அவனை பிரிக்க முடியல. அவன் ராமன் அவதாரம் சீத்தியா இருங்கிற, கிருஷ்ணன் அவதாரம் ருக்மிணியா இருங்கிற. ஒவ்வொரு அவதாரம் மறைஞ்சாவது அவனை அவனோட தொடர. நீ ராமாவதாரம் வந்து அவன் ஏதோ நடிக்கிறதுக்கோ ஏதோ வரான், காட்டுக்கு போறான், ரிஷியை காப்பாத்துறான். சீத்தையா அவன் ஆசியம் போறானே, அவனே வாண்டான்னு சொன்னான். கல்லு முத்துலாம் முள்ளுலாம் குத்தும் வராதே சீத்தையா கேட்டே. நீ அவன் மனுஷனா அவதார காட்டுக்கு போற புருஷனா மாயன் தான். நீ அப்படி ஆயிட்டியே. அவன் காலம் என்ன ஆகும்? மிருதுவான காலம் தான். அதனால கிருஷ்ணன் ஆகும்போது எவ்வளவு அவஸ்தை, ருக்மிணி ஆகும்போது எவ்வளவு அவஸ்தை. கிருஷ்ணனை உடனே அடைய முடிஞ்சதா? சிசுபாலனால எவ்வளவு தடங்கள், யுத்தங்கள், ராட்சச விவாகம், இதெல்லாம் பொறுத்துட வேண்டியிருக்க. இப்படி பாவனாவத்தை எப்படி ஒதுக்கி போக சொன்னா கேட்டியா? நீ பிரம்மச்சாரி வயசுல அவன் விட மாட்டேன்னு அவன் ஏதோ போத்துருந்தான் மாந்தோலாவ. இப்படி வருத்தம் அடையிறது அவன் திருமேனி இல்லாம வருத்தப்படுறது ஸ்லோகத்துல. புதுத்தி மண்டலத்துல மனுஷனா வந்தா இவ்வளவு வர மனுஷன் வந்தாகணும், மனுஷத்தே மானுஷி. அதனால இப்படிதான் பண்ண அவன் கதையை கேட்கறவாள் ரொம்ப சுகர்ந்து உண்டு. அதான் பாகவதம், அருளிச்செயல்கள், இதிகாசங்கள், புராணங்கள், பகவத் சம்பந்தமானது பாகவதம். அவங்கிட்ட பக்தி உண்டாகணும். பக்தி அட்ட விதாக்கியா எட்டு விதமான பக்தி சொன்னார். சிரவணம் கீர்த்தனை விஷயம் 9 சொன்னார். புராணங்கள்ல எட்டு விதமா சொன்னா முக்கியமான என்ன இருக்கா மத்கதாஷ்டவனை பகவானே சொல்றான், எட்டு வித பக்தியில என்னுடைய லீலைகளை சரித்திரங்களை யார் கேட்கிறானோ அவன் நல்ல கதி உண்டு. எப்படி கேட்கணும்னா மத்கதா ஸ்ரவணே பக்தி போது போகிறது கேக்குறதா, பக்தியோட கேட்கணும். கதாஸ்ரவணே பக்தி கேட்கிற போது எம்பெருமான லீலைகளையும் அனுபவிக்கிற போது அந்த ஸ்வரங்கள் தழு தழுக்கணும். ஆக இப்படி பண்ண பாத்தியா கண்ணில் தண்ணீர் வரணும், அழகா இருக்கணும், அப்படி அங்கங்க மயிர்கூச்சி எறியணும், இப்படி எல்லாம் கேட்கணும். கேட்கறது தான் அதான் பக்தி. என்ன காலாழும் கண் பணிக்கும் கால் தலை வாரது கண்ணில் ஜலம் வருது அப்படி கேட்கணும். ஆனந்த பாஷம் பகவத்கதையை கேட்கற போது ஏன்னா அப்படிலாம் அவதாரம் பண்றா, பிராட்டி அவதாரம் பண்ணி அவசப்படுறாங்களே. விஷ்டங்கிராவது மாலதியை முழுவதும் மாலதியை முழுவதும் பெருமாள் பிராட்டியை சொன்னார், உன் திருவடி எவ்வளவு மிருதுவானது, மல்லிகைப்பூ காட்டிலும் பெற்ற சொல்ற மாலதியை மதுபதுங்கிறாவது காட்டுல ராவணோட போய் என்ன தலையெழுத்து போய் கோடியே போய் கல்லுல பாறையில முள்ளுல மாலதியை மதுபதம் ஜாதி மல்லிகை காட்டிலும் மெரிசான திருவடி குலசேகரமா சொல்ற களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வரமே மேவினை வாயவே நடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை என் ராமாவோ. சக்கரவர்த்தி திருமகன் ஏ ராமனே நீ எப்படி காட்டுக்கு போறேன் இப்படியே வருத்தப்படுற துக்கப்படுற குலசேகர ஆழ்வார், நீ கூட போறீங்க எப்படி இருக்கும், ராமனையே துக்கப்படுற அவர் களிரொழிந்து தேஜஸ் எல்லாம் போறது அரண்மையில் இருக்க மாதிரி இருக்குமா, தேர் ஒழிந்து தேர்ல போவான் பல்லக்கில் போவான் வாகனத்துல போவான் குதிரையில போவான் யானையில போவான் ராஜாக்கள் தேர் ஒழிந்து மா ஒழிந்து தேர் போச்சு குதிரை போச்சு கலந்து போனது எந்த காரியம் காட்டுல இளங்கோபம் பின்பு போக லக்ஷ்மன் கூட வரான் எவ்வாறு நடந்தனை எம் ராமாவோ அழகார் குலசேகரவா எப்படி நடந்தனை சக்கரவர்த்தி திருமகன் எப்படி இருக்க வேண்டியவன் காட்டில் ஒன்று நடக்கிறீ என்றும் நிறைய அனுபவிக்கிறார். ராமன் காட்டுக்கு போனதை பார்த்து குலசேகர ஆழ்வார் மில்லையில் முந்துகின்றாய் சௌக்கியமா இருக்க கீராப்தியில செல்லுன்னு பார்க்கடல் கால வருடத்துக்கு லக்ஷ்மி படுக்க ஆதிசேகம் இதெல்லாம் விட்டுட்டு நாகபுரிங்க ஒத்தே யாகதோ மதுராம்புரி அவதாரத்துக்காக வரையங்க மில்லணை மேல் முந்துகின்றாய் காட்டுல எங்க ஆதிசேகன் வருவார் லட்சுமணமான ஆதிசேகர் உமார் எங்கே வந்தார் படுக்க ஏது ஆயினாலே மெல்லடை மேல் முன்பு என்றார் இனி போய் காட்டு கமிஷனர் கை கை என்ன பண்ண போற அரண்மனை மாதிரி தசம் பத்து பட்டு மத்தியா போட்டு வச்சிருப்பா காட்டுல மெல்லடை மேல் முன்பு என்றார் என்று இனி போய் வையங்கான் ஆதிசேகர் பாட்டுல பார்த்தது சரி அவதாரம் என்ன ராமனா வந்த அங்க கூட அரண்மனை நல்ல படுக்க கிடைச்சது இது காட்டுக்கு போயிட்டே எல்லா படுக்கையும் போச்சு மரத்தின் நீழல் கல்லணை மேல் எங்கேயா படுக்கலாம் பார்த்தா வெயில் ஒரு மரத்தினைகளை தேடி ஓடுற அங்க என்ன அணை படுக்க கல் பாறாங்க எப்படி அதை படுத்துக்கிறேன் சயனம் அங்க காட்டுல கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ இதெல்லாம் எங்க கத்துண்ட படிக்கின்ற அப்படின்னு வருத்தப்படுறேன். ஆதிசேகர்ல படுத்திருந்தவன் அரண்மையில படுத்திருந்தவன் பாறாங்கல்ல காட்டுல படுத்து எங்க கத்துட்டேன் ட்ரைனிங் ஒண்ணுமோது எங்க ட்ரைனிங் பண்றது என்னால ஏசி இல்ல இருக்க ஓடுறாங்க அப்படி இருக்க பெருமாள் கற்றனையோ எங்க கரிய கோவே பொருந்தார் கைவேல் நதிபோல் பரல் பாய வல்லறைகள் பொருதியோர விரும்பாத கான் விரும்பி பயில் உழைப்பிடம் பயிரோய் கூற என்று வெறும் பாவியன் மகனே போகின்றாய். ராமாயணத்துல கௌசல்யா கூட போய் வருத்தப்படல கௌசல்யா தான் மாறுறார் குலசேகரர் ராமா காட்டுக்கு போறிய பொருந்தார் சரீரமான அந்த தலையெல்லாம் எப்படி இருக்கு கைவேல் நுனிபோல் வேல் மாதிரி இருக்கு அந்த முள்கள் இடங்கள்லாம் பறக்காங்கல் படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் காரில் பரல் வாய் மெல்லடிகள் குருதி சோழ இது காட்டுக்கு போறேன் ரிஷியை காப்பாற்ற போறேன் ரிஷியை காப்பாற்ற போறேன் அதான் பண்ணி போறது அந்த காலில் காட்டுல போய்தான் ஆகணும் காலில் அக்கம் பக்கத்துல முள்ளதான் குத்துறது ரத்தம் வரதாம் பொருதி சோறு விரும்பாத காரணம் விரும்பி யாரும் காட்டுக்கு போவாளா அரசகுமாரங்க காட்டுக்கு போய் நான் போயிட்டு வரேன் போவானா அங்க நந்தவனம் அங்க எங்க ஊரை சுத்தி பார்க்க போவாங்க, காட்டுக்கு எதனா முள் காட்டுக்கு போவானா இந்த ராதி போவானா விரும்பாத காரணி விரும்பி, யாரும் விரும்பாத காரணி விரும்பி போனேன், தந்தை சொல்ல காப்பாத்துறதுக்காக போனேன். வெயில் ஊரை இப்ப கொடையா போடுவாங்க பொண்ணுங்களை, வெயில் வெம் பசி நோய் பசி வருது, கடமையில் வேலை வேலை சாதிகள் வேலைக்காரெல்லாம் அப்படி உபச்சாரம் பண்ணுவார், பசி வருது, காட்டில் இருக்கிற காயோ கிழங்கோ தான் சாப்பிட்டாரோம், அதை லட்சுமணன் கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிட்டாரோம். வெம் பசி நோய் ஊர எத்தனையோ உடம்புல வலிகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான் பகவான், அவன் தான் தலை எழுத்து பொறுத்துக்கிறான். மனுஷா தான் சீதனி ஏன் போறேன், உனக்கு இந்த அவசரம் தானே. எடுத்து கரணியா தங்கங்கள் அழகு, தங்கங்கள் அழகு மாறி நிறைய நகையெல்லாம் அழகக்கூடிய அந்த திருமேனியானது அழகெல்லாம் மாறி போகுது. காட்டில் போன அழகு இருக்குமா? எழில் வேத புதல்வனையும் தம்பியையும், வேத புதல்வன் பகவான் தானே, வேத பிராதீத சாதாரண சாட்சா ராமாயணாத்மனா, வேதம் ராமாயணமா போது பகவான் ராமன் அவதரிச்சான். எழில் வேத புதல்வன் வேத வைத்தியனவன் அவனுக்கு பாருங்க என்ன கதி. தம்பி ஐயம் சரி, தம்பி அவஸ்தான் அவன் விடமாட்டான், அவன் அவஸ்தான் வரான். பூவி போலம் மின்பற்றார் உண்மருங்கும் பூ போல சீதை, அவனோடு அவன் எது அவஸ்தப்படணும். நெல்லியல் என் மருகியும் மனத்தில் போக்கி கௌசல்ய வருத்தப்படுற மாதிரி, என் மருமக என் மருமகனையும் மாட்டு பணி அழைக்கும் போறியே அப்படி வருத்தப்படுறாளே. குலசேகர பெருமாள் வெங்கானத்தோடு கொடுக்கிறோம் துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால். எத்தனை கஷ்டப்பட்ட அப்பிராட்சி ஏகாட்சி, எத்தனை அசோகவனத்தை அதுவா ராமன் கஷ்டப்பட்டான், சீதையை தொலைச்சான், பிராட்டி அவ்வளவு சௌக்கியமாக வேண்டியதான் அவ்வளவு அவஸ்தை. ஒரு காலம் என்ன அவஸ்தை, ராமனை தூக்கிட்டு போனான் அசோகவனத்தை வச்சு ராட்சசியை வச்சு மிரட்டுறான். ஏகாட்சி ஏக கருணி வால்மீகி ராமன் நிறைய வர்ணிக்கிறார். ஒரு கண்ணு உள்ளவள், ஒரு காது உள்ளவள், பெரிய தலை உள்ளவள், கோரமான வரலாம் அதெல்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. இப்படிப்பட்ட ராட்சதிகள் அது அசோகவத்தில் இப்படி இருந்தே சொகடையின மிருகியும் சொகடையின அவள் தான் எப்படி இருந்த வால்மீகி சொல்றார், எப்படி இருந்தார் அவரே தவிர வால்மீகி சொல்றார். அசோகவத்தை சீதை இருக்கார், ராட்சசி கோரமான ராட்சசிகள் எல்லாம் மிரட்டுறதுகள் அடிக்கிறது வதைக்கிறது எப்படி இருந்ததுங்கினு. ஒரு மாடு மாட்டின் இருக்கு, அதை சுத்தி ஒரு நாளைய பத்து நாய், அது எப்படி ஆகும், தப்பவே முடியாது. நாய்கள் மாறி மான் கூட்ட, நாய்கள் கூட்ட நடுவில் மான் மாட்டினா மாதிரி சீதை அங்க இருக்கா பத்தியா. சொகணேன மருகையும் ஹீனாம் சொகணேன ஆகுதாம், அதனால பிராட்டியை பத்தி தோற்ற வச்சு ராமாயணம் தான் அனுபவிக்க வேண்டியது. ரெண்டு பேர் யுவயோகம் அவசியமுடைய யுவயோகம், அது கஷ்டத்துலேயே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காது, எல்லாம் எவ்வளவு வேண்டாம் சுதந்திரம். கருணை மட்டும் பிராட்டி இடும், ஆனால் பிரிச்சுண்டாவா, நம்ம ரெண்டு பேரும் தான் பரபிரம்மம், இப்போ யார் வசித்தீங்கன்னா வேண்டாம் தண்டது கடினமாக இருக்கலாம், நான் வச்சுக்கிறேன்டார். மிருதுவா இருக்குது, அன்பா இருக்குது, கருணை காட்டுறது நான் வச்சுக்க பிரிச்சுட்டாலும் இல்லையா, கருணை மட்டும் பிராட்டியிடும் சாதனை பெரும் பேசிட்டு அளவில்லையோ, அது என்ன அது சுவாரஸ்யம் இல்லையேன்ட்டான். நீ அவதாரம் பண்ண என்னதான் பிரச்சினா கூட உன் கஷ்டத்தோட நான் வருவேன். பொண்டொடு யாவ் திருமகளும் தானுமாய ஒரு நினைவாள் என்ற உயிரில் தான் உய்ய தலைமை ஸ்லோகத்தில் தேசியம் சாதிக்கல. செல்லவின்பம் அறிந்து அளவிருந்து எங்கும் அழகன் அனுபவிச்சார் எனக்கு. அதே மாதிரி ஒன்றுடையால் திருமகளும் தாங்குமாயி, ஒன்றுடையால் அழகான வரதட்சணைய கையோ காட்டுக்கு வரவை கையாது, ஒன்றுடையால் திருமகளும் தானுவாகி. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்ற, ரெண்டு பேரும் திருமகளும் தாங்குமாயி, ரெண்டு பேரும் எல்லா ஜீவனையும் ரட்சிக்கணும்னு ஆசை, எல்லாரும் வைகுண்டத்தை ஆசை போய் கைங்கிறத வாங்கணும்னா ரெண்டு பேருக்கும் ஆசை. வாசுதேவ பிதாமை தோமசி மாதா தேசியோட தாயார் எல்லா ஜனங்களுக்கும் பிதா பெருமாள், நல்ல கர்ம வினைகள் இருக்கு, அதெல்லாம் அனுபவிச்சுதான் வர முடியும். ஒரு நினைவாளி என்ற உயிரெல்லாம் உய்ய ஏதோ எப்படியாவது காப்பாற்றணும் எண்ணம், ஒரு நினைவால் பிராட்டிக்கு அந்த நினைவு தான் பெருமாளுக்கு அந்த நினைவு ரெண்டு பேருக்கு பாருங்க, ஒரே நினைவு காப்பாற்றுறதை மட்டும் அதுல பிரிச்சுக்கல, எப்படியாவது ஜீவனை வைகுண்டத்துக்கு கொண்டு வரணும், கருமாவில் உயர்றானே சாஸ்திரம் குரு சாஸ்திரம் லக்ஷ்மி தந்திரம் அவர் பாஞ்சராத்திரம் ரெண்டு பேர் பண்ண சாஸ்திரங்கள், அதுல பக்தி உபாசனம் பிரபத்தி எல்லாம் சொல்லி உபதேசம் பண்றார். எதுக்கு உபதேசம் பண்றார்? ரெண்டு பேருக்கு ஒரே எண்ணம், இந்த ஜீவன்கள் என்னையாவது புத்தி தெரிஞ்சு உபாசனையோ பிரபத்தியோ நம்மளோட வரட்டும், ஒன்றுடையால் திருமகளும் தானுமாயி ஒரு நினைவால் ஈந்த உயிர் எல்லாம் உய்ய. சிட்டில் எல்லாத்தையும் சிட்டி பண்றான், கருமா பிரகாரம் நண்டோ தேளோ மனுஷனோ தேவலையோ மிருகமோ தேகத்தை கொடுக்கறான், அப்படியே அழிஞ்சு போடுறான் நினைக்கிறான் பகவான், வருத்தப்படுறான் இந்த கருமா பண்டிதர்களே, என்னையாவது எனக்கு கைங்கிறது பரவாயில்ல வரமாட்டான். அதனால ஈன்ற உயிரில் தான் நம்ம சிருஷ்டிச்ச அத்தனை உயிரும் புல் பூண்டு முதற்கொண்டு வைகுண்ட வரணும் தான் ஆசை பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருக்கும். அதனால ரெண்டு பேரும் சேதனா அசேதன கரும எல்லாம் நன்னா ஆசை, ஆசை மிசு நபரம் பிராப்தியம் சொல்லுகிறார், மிசு நபரம் பிராப்தியம் லட்ச தம்பதிகள் தேவதைகள் இஷ்டோபாயிருதாய இஷ்டோபாயம் அடைஞ்சு நம்மளை வரணும், உபாயம் வழி பக்தியோ பிரபத்தியோ இஷ்டோ உபாயதையா அப்படி அனுஷ்டிக்க சொல்லி உபதேசம் பண்ணிட்டு சாஸ்திரங்களாலே அருள் பண்றாளே பெருமாள். எப்படி அருள் பண்றான்? சியாசக பிராட்சியோடு சேர்ந்து தான் எதையும் பண்றான். சியாசகதையா சகிதாயன் அஷ்டஸ்லோகில ஒரு பாகவதர் ஆச்சாரியன் சொன்னார், இப்படி இந்த ஸ்லோகமாக 51வது ஸ்லோகம் பிராட்டி நோவு படுறாளே அப்படி வர்ணிக்கிற ஸ்லோகம் இது, வனவாசத்தை கஷ்டப்படுறாளே அது இப்படி இருந்தும் கருணைய எங்க பேர் வச்சுக்கிறியே, அந்த கருணை என்ன வேண்டியது நீங்களும் அப்படி அவசரப்படுறீங்களே அப்படின்ற 53வது ஸ்லோகமாக எப்படின்னா நேத்துறம் லோகே தொன்மகிமாவபோத பதிரே பிரப்தாவிமர்தம் பகு பகு திருஷ்டங்கிராவது மாலதி முருது பதம் விஸ்லிஷ்ட வாசோவனே ஜாத்தோ திகி கருணாம் திகஸ்து யுவயோ வாசந்தியம் அத்தியங்குஷம். அடுத்து 54வது ஸ்லோகம் பிராட்டி விசேஷமா சொல்ற, எப்படிதான் அவஸ்தப்படுற தலையெழுத்து பிராட்டியை பிறகு பெருமாள் இவ்வளவு பாடிபடுற படமாட்டார் பெருமாள், அந்த அனுபவம் 54வது ஸ்லோகத்துல அதிசயிதவானி அப்தியம் நாதோ மமந்த பவந்ததம் மைதிலி அபிதசமுகிம் ரூத்வாரக்ஷக்கபந்தம் அனர்த்தயதி கிவினபதி கர்த்தா த்வச்சாடு குஞ்சு மனோரதஹ. என்னென்ன காரியம் பண்ணி அவளை அடையத்துக்கு பிராட்டி அவதாரத்தையும் அவளை அடையணும், எங்கேயும் அவளை அடையாளிக்க கூடாது. அதனால எப்படி ஏழையான மாமலா இருந்தா கூட மாப்பிள வந்தா கஷ்டப்பட்டு எப்படியோ பணத்தை செலவு பண்ணி உபச்சாரங்கள்லாம் பண்ணுவானோ இல்லையா? அதனால இவ யாருன்னு சமுத்திரதனையாம் ஜெயம் சமுதிரத்தை பெண்ணோலி வரும், அதனால சமுதிரராஜனுக்கு மாப்பிளை, அதனால இடம் கொடுத்து கீழாத்திய அழகா ஆதிசைய படுக்கையை வச்சு மாப்பிளை அழகு பார்க்கான். அசாரே கழு சம்சாரே கவி சொன்னான், ராமநாதர் வீடு இல்லாதவன் என்ன பிரயோஜனம், சாரமே கிடையாது. அசாரே கழு சம்சாரே சாரம் சுசிர மந்திரம், மாமனாருடைய வீடு இருக்கு சொர்க்கம் மாதிரி, இமாலயே கரஷ்யதே சர்வசீதே பயோனிதௌ ஹரிஹி. அதெல்லாம் பார்த்தான் சிவன் என்ன பண்ணான், இமயமல்ல போயிட்டான் பார்வதி அவ தரப்புனா இமயா இமய இமமான சொல்ல இமயமலை அங்கவே உட்காந்துட்டான் மாமனார் வீட்டில் ருத்ரன். பெருமாள் எங்க வேண்டாம், மாமனார் வீடு சமுத்திரம் அங்க போய் படுத்துட்டான். அதனாலே சுசில கிரக நிவாச கவி சொன்னான், மாமனார் வீட்டுல வசிக்கிறது சொர்க்கம் மாதிரி பெருமாள் நடிச்சு காட்டினான் கேட்கறது. என்னன்னா பெருமாள் பிராட்டி அடையத்துக்கு வழி பண்றான், திருப்பார்கள்லயே இருப்பிடமா கொண்டா வைகுண்டத்தில் இருக்க வேண்டியது தானே, இவ சமுத்திர தனியா தனியா போதாயம் பண்ண போறாள், சமுத்திரம் கிடைக்கிறதுக்கு தேவர்கள்லாம் கேட்பா சொல்ல காத்து எந்த சந்தர்ப்பம் வரும் என்ன பண்ணலாம் கேட்டதுக்கு கடையை நோண்டார் மேலுமலையை மையா வச்சு வாசிய தப்பா கடையை நோ அதுக்காக பிடிக்குமா கடையா ஆகணும், நானும் கடைகிறேன், ஏன்னா லட்சுமி எதிர்க்கணும் இல்லையா, லட்சுமி வருவாள். இப்படி ரங்கநாதன் பார்க்கலையே ஏற்கனவே படுத்துட்டான், கடை ஆரம்பிச்சான், எதுக்கு பிராட்டி அடைய வேண்டும், வாசஸ்தானமா கொண்டான், எப்பாவது பிராட்டி வரமாட்டாளா, எனக்கு கைங்க பண்ண மாட்டாளா, சீராப்தியில பண்ணிருக்காள். அது மட்டும் இல்ல, அவதாரங்கள்ல கடை சொன்னாலே தேவதைகள் அப்ப சமுத்திரராஜ பொண்ணதான் இருக்காவோ, கடைஞ்சா நம்ம திருப்பி வருவாள் அப்படின்னு கடைஞ்சான் பெருமாள் பிராட்டி அடையிறதுக்காக. இரண்டாவது காரணம், மூணாவது காரணம், ராமாவதாரத்துல ராவணன் அபகரிச்சு போயிட்டான் சீதி, கஷ்டப்பட்டு அணையை கட்டுறது, சமுதிரத்தை தாண்டக்கூடாது சாஸ்திரம் மூலியம், சமுதிரத்தை தாண்ட மாட்டான், அதுக்கோசம் கதை எப்படி நடந்து போனோம், பூமி போகணுமே, அணை கட்டணும், அணை கட்டணுக்காக குரங்குகள் எல்லாம் உப்ப சகாயமா வச்சிருந்து ரொம்ப சமப்பட்டு அணையை கட்டினான், சேது பந்தனம் யாரும் அசைக்க முடியாத அவர் கட்டினான், ஒரு வாரம் அசி அதை விட்டு ராமாவதாரத்தை பார், ஜனகன் பெரிய வில்ல வச்சான், ஸ்வயம்வரத்துல இந்த வில்ல யாரு பொறிக்கிறானோ அவனுக்கு சீதையை கொடுக்கிறேமா, பெரிய வில்லு, எட்டு சக்கரம் அது வில்லு, பழைய வார வில்லுதான், எட்டு சக்கரத்தை பெரிய அவசரம், எட்டு சக்கரம் உள்ள வண்டியில அந்த வில்ல வச்சிருப்பான், அத்த 10-15 பேர் இழுத்துட்டு வருவலாம், அத தூக்கி நிறுத்தி வில்ல அடிக்கணும், யார் அடிக்கிறானோ அவனுக்கு பண்ண தரான, அத ராமன் ஒருத்தர் தான் பண்ண, யாரும் பண்ண முடியல, வேறான் ஒரு கொடிய முறிக்கிற மாதிரி அவலையிலேயே பண்ணானே ராமன், எதுக்கு சீதை அடையிறதுக்காக. நாலாவது காரணம், ராவணன் கொன்னானே எதுக்கு, கஷ்டப்பட்டு போய் பண்ண அடையணும், சீதையை மீட்கணும், அந்த 10 சதையும் அப்படியே வெட்டி வெட்டி சாச்சான் யுத்தத்துல வெற்றி கொண்டான், அழகாக தேசியம் சொல்றார், உத்தம அமர்த்தலம் உயர்த்ததோர், நல்ல யுத்த பூமி, கங்கையில போய் அது எதிரிகள் வீட்டு தேசத்துல போய் யுத்த பூமியில் இருக்கான், எழில் தனவில் வைத்த தன்னுடைய வில் கோதண்டம், ராமனுடைய வில் பேரு, அதனால அவன் அடிக்கிறான், 10 தலை ஒவ்வொரு தலையா, 10 தலையும் கொத்து கொத்தாவாம், ஒவ்வொரு தலையா இல்ல, உதிர் கொத்தன உதிர்த்த திரலோகம், அப்படி கருத்தோட உதிக்கிறான், 10 தலை கீழே விழுது, எத்தனை வாட்டி பண்ணாமா, ஏவமேத சதம் சின்னம், 100 வாட்டி அடிக்கிறான், கொத்து கொத்து கொத்தா உயர்ந்து மறுபடியும் முளைக்கிறது, அப்படிதான் அந்த தேரோட்டி அடையாளம் சொல்றான், ஏமா கருத்து அடிக்கிறது ராமா, அவன் தெரியாதா, அவன் ஹிருதயத்துல அம்ப விடு, அஸ்தத்தை விடு அப்படின்னு சொல்றான், அவன் பெரிய அஸ்தத்துல கொல்லாதவன், அஸ்தம் உள்ளத்துல ராவணன், உத்தம அமர்த்தலம் உயர்த்ததோர் எழில் தனுவில் உயித்த கணையால், அத்திர வரக்கன் முடி பொத்தும் ஒரு ஒரு கொத்தன உதித்த திரளோம், பனவரத்த விட்டுவான், பெரிய கட்சி வச்சிருமா, விட்டேன் அப்படியே மொத்தக்களையும் ஒரே அடியா விழும், பனவரத்தை வெட்டுறவர், அதே மாதிரி ராவணன் தலையில வெட்டினான் பகவான் ராவன், எதுக்கோதன் சீதை கோதம், கபந்தவனர் உடல் இல்லாத அந்த தலை இருக்க அது கபந்தம்னு பேரு, முண்டம்னு பேரு, தலை இல்லாத உடலுக்கு அந்த கபந்தம்ன்ற அந்த தலை வெட்டின உடனே என்னாச்சு, அது பள்ளி வாழை வெட்டினாலே கொஞ்ச நாய் துடி துடிக்க துடி ஓடும், வாழை வெட்டிட்டா காலத்துல பார்க்கலாம், வெட்டு வெட்டு வெட்டு பண்ண பள்ளி துடிக்கும், ராவணன் எப்படி தபஸ் பண்ண எவ்வளவு பொல்லாதவன், அவளுடைய அவன் கபந்தம் இருக்க தலைகள் பந்து மாதிரி டபுள் டபுள் டபுள் குதிக்கு குதிக்கிறதான், இந்த வெட்டின உடனே ராவணன் வெட்டின உடனே தாய் வெட்டி எது வெட்டினான், இவ்வளவு எதுக்காக சீதையை கொண்டு வரணும், எத்தனை காரணம், அதிசயதவான பார்க்கல படுத்துறது, அது மட்டும் மமன் தமபந்ததும், ஒரு கடலை கடைஞ்சே ஒரு கடலை கடந்தேன், ஆச்சரியமாக சமஸ்கிருதத்தில் பிராட்டி வர்றதுக்காக கடலை கடைந்தான், பங்கக்கடல் கடைந்த மாதவன், சேதுபந்தன் மன்னன் கடந்தான், எதம்போதி அவன் சந்திச்சேன்னு ஆள வந்தாரு சொல்ற அப்படிதான், யாரு கோதுமி கடலை கடைந்தாய் கடலை கடந்தாய், ஆனா சமுத்திராயம் வரவில்லை, பெருமாள் சரணாகதி பண்ற ராமாயணம் போது சரணாகதி, முதல் ஜனநாயகத்தில் தேவதைகள் ராவணன் ராட்சசர்கள் எல்லாம் ஹிம்சை பண்றா எங்களின் ஏதாவது உபாய பிரம்மா தலைமையாக கொண்டு பெருமானை கீழாந்து போய் வேண்டினால் புருஷகுப்தாவின் பெருமாள் நான் மனுஷன் அவதாரம் பண்றேன், ஏன்னா மனுஷனாக வரம் வாங்கல, அதனாலே ஆத்மானும் மானுடம் மன்னியே கவலைப்படாதே சொன்னார். தேவதை சரணாகதி பண்ண ஏற்றுப்பார் பெருமாள், தேவதா சரணாகதி. அதுக்கப்புறம் சுக்ரீவ சரணாகதி, ஒரு கபந்தன் ஒருத்தன் சொல்றதுக்கு மேல அவங்க சொல்ல கேட்டு சீதையை தேடணும்னா சுக்ரீவனை சரணாகதி பண்ணு, வாதி சரணாகதி பண்ணி சொல்லலவன். அது எத்தனையோ காரணங்கள், வாலி பரிஷ்டன் அவன் வந்து பயந்து நிக்கிறவன் சுக்ரீவன் ஒரு ஒளிஞ்சு ஒரு தேசத்துல, சரி அவங்கிட்ட சரணாகதி பண்ணான். வானரத்துக்கு ஆசமா சுக்ரீவம் நாசமிச்சதா குரங்கிட்ட போய் சரணாகதி பண்ணான் ஒரு சர்வேஸ்வரன், ஒரு சக்கரவர்த்தி திருமகன் அக்னிசாட்சிய சரணாகதி பண்ணிட்டான். சீதை தேடி தெரியும் அங்க ஒரு சரணாகதி. அப்புறம் விபீஷண சரணாகதி, விபீஷண சரணாகதி பண்ணான் ராவணன் தேவ் வந்த உடனே பரமாத்மாவா ரஞ்சன் சரணாகதி பண்ணான் சேர்த்துட்டான். அப்புறம் அசோகவனத்தை திருஜட சரணாகதி பண்றான், அந்த ராட்சசிகள் எல்லாம் சேர்த்து எனக்கு காப்பாற்ற சீத்தையே, எவ்வளவு சரணாகதி, சரணாகதி பலிக்காத போகாது. அதே சமயத்துல கடலை கடக்கணுமே வரி விழுறது கோசம் சமுதிரத்தை ஆண்டக்கூடாது சொன்ன மாதிரி தேர்தல் பந்தனத்துக்கு முன்ன ஏ சமுதிராஜே சரணாகதி பண்ணா ராவன், இந்த சரணாகதி பலிக்கல வரவே இல்லவன், கோபம் வந்துட்டு கோபம் ராம கோபமே வராது ராமனுக்கு, தாபமானே சௌமித்ரே ஏ லக்ஷ்மணே வில்ல எழுதணும், இன்னைக்கே இந்த சமுத்திரத்தை உழைச்ச பிறகு இந்த வில்லால அசத்தால இந்த குரங்குகளை நடந்தே போட்டோம் தர மாதிரி என்னத்துக்கு சமுத்திர ஜலம், அவ்வளவு கோபம் வந்தது. உடனே ஓடி வந்தான் சமுத்திரராஜ், ஏன் சரணாகதி பலிக்கல, சக்தி உள்ளவாகிட்ட சக்தி இல்லாத சரணாகதி பண்ணணும், பெருமாள் சர்வசக்தன் எங்கிட்ட போய் சரணாகதி பண்றேன், நம்ம போய் சரணாகதி நான் காப்பாற்றினாமா சொல்லாமா, அதுக்கோசம் வரல, பெருமாள் அடிச்சாலும் வருவாருன்னு இருந்தான். அதனாலே சமுத்திரராஜ் சரணாகதி பலிக்கல. போது சரி ஓடி வந்தான் வில்ல விட்ட உடனே ராமா உனக்கு என்ன வழி விடுறேன், வழி சொல்றேன், என்ன விட்டுடு, நீ சர்வ சர்வசக்தி என்னங்கிட்ட போய் சரணாகதி பண்றீங்க, அதுக்கு என்ன பண்ணுவான், ரொம்ப செய்ய ஆரம்பிச்சுட்டேன், இந்த அஸ்தத்தை என்ன பண்றது வீணா போகக்கூடாது, எங்க என்ன பண்ண சொல்றேன், சமுதாயம் சொன்னான் என் சமுதாயத்துல வடக்கு மூலையில துருமக்குல்யம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இந்த ராட்சசன் சில பேர்லாம் கொல்லாத பாப்பிகள்லாம் வந்து என் ஜலத்தை சாப்பிடறான், என் ஜலம் அசுத்தமா போகுது பாப்பிகள்னாலே, இந்த அஸ்தத்தை அவாபையில ஏ விடுவோம் பெருமாள் அப்படியே செய்த, அதனால அஸ்தம் வீணா போகாது, இப்படி இவ்வளவு எதுக்கு பண்ணார் சவுதி, இவ்வளவுதான் ஏன் பண்ணார் சேர்த்துக்கிட்டாங்க, கோபம் வந்து தோல்வி சமுதாயத்தில் சாபமான இதுவமித்து சரம்சம் ஆசி விஷோபமானது, ஆசி விஷம்னு ஆயிரம் தலைகள்லாம் கொண்ட ஒரு சேஷ பாம்பு இருக்க சீரும் அது அப்படியே விஷம் கக்கி நெருப்பு கக்கி வரும், ஆசிய விஷம் திரும்பிய சேஷத்தை சேவிக்கலாம், பெருமாளுக்கு யாரும் தொந்தரவுக்கூடாது, அந்த ஆயிரம் தலையோட ஆதிசேகன் நெருப்ப கக்கிற மாதிரி இருக்க அந்த சிற்பங்கள் பார்க்கலாம் நீங்க, ஆசிய விஷோபமான சாகரம் சோழிஷாமி, இந்த விஷம் கக்க அக்னி போல் இருக்கக்கூடிய அம்பாளர் ஜலத்தை ஒருத்தரமா சமுதிரத்தையாரு பத்தியம் ஞாந்து பிரபங்கமாக, இந்த குரங்கு எல்லாம் பயப்படவே வேணாம் தர மாதிரி ஆகிக்கிறோம் நிறைய போடுறோம் நங்கைக்கு, அது நிறைய எதுக்காக சீதைக்காக, அதனால வடக்கு ரொம்ப தூரத்துல இருந்து குழும திரமத்துல ராட்சசாலாம் இருக்கா, அவள் நீ வேண்டினானோ அவள்கிட்ட இது பண்ணிட்டு அவளை அழிச்சுடு வந்து அர்த்தத்தை அவள பிரயோஜனம் பண்ணுவோம். அடுத்தது சொல்ற அந்த இடத்துல அதிபான சத்தவத்துல ராமாயணத்தை இந்த நிகழ்ச்சி ஆழ்வான் குரத்தாழ்வான் அதிபாசம் சொல்றோத்தர பரிபோதி மகாந்தரீபே தைத்தியாமே நரிகை சரபாரணம் சரபாரணையே தாம் லங்கம் இதோ குருதே கிளமஸ்மிந்துக்கரையில அந்த சமுதிரத்துல அரக்கர்கள்லாம் ராட்சசெல்லாம் இருக்கா அசுரெல்லாம் இருக்கா அவளை தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி இதே ஸ்லோகத்துல 105வது ஸ்லோகத்துல சொல்ல போற கூல தேகேகலிதக்கிரசனிவசம் தூரோத்தராம் போதிகானி தைத்தானே ஏகபதத்ரிநாச்சின்ன இது எயம் எம் வதந்தி ஸ்ருதா தத்தைவேஸ்வரம் அம்பதாம் விதயதாக தஸ்மாத் வனாத்ரீஸ்வர ஸ்ரீமன்னே சுந்தர சேதுபந்தன முக அஹாச்சீதாஸ்தவாங்கரம் விளையாட்டு வளர்க்கிற லீலை. நீ ஒரு செய்தி அடையிறதுக்கு பெரிய தனுசிய உடச்சிய கொடி மாதிரி என்ன லீலைகள்லாம் அதே மாதிரி எப்படி உடைச்ச ராம சீதை அடையிறதுக்காக பஞ்சாசத்யாயுதம் மகாத்மானாம் மஞ்சூஷாம் 50 யோஜன தூரம் அந்த வில்லு இருந்தது, ஜனங்கள் வச்சிருந்த வில்லு மஞ்சு உஷாம் அதை பெட்டி தடிச்சு காப்பாத்திருவாராம் ரொம்ப நாளா வில்லு. அஷ்ட சக்கரம் 8 சக்கரம் அப்பதான் அது தாங்கும் அந்த வில்லு. அது ஒரு பொட்டி, அது எடுக்க சொன்னா ஜனகர் ராமனை பார்த்து சொல்றான் நீ சீதை அடையணும்னா உனக்கு இந்த சபதம் தான். இதன் தனுர்வரம் பிரம்மன் உயர்ந்த தனுஷ் அந்த வில்லு ஜனகைஹி அபிபூஜிதம். என்னுடைய வம்சத்துல ஆதி ஜனகர் இருக்காரு, அவர் நாள்லேருந்து பூஜிச்சது வர சீதை தகுப்பினால் ஒரு ஜனகர் ஆதி ஜனகர் உண்டு. ஜனகோக வைதேகா இது வேதம் சொல்லும். அப்படி ராஜா ராஜபிஷ்ட மகாவீரிஹி அசக்தி அப்பயும் ராஜாக்கள் வந்து பார்த்துட்டான், தூக்க கூட முடியல வாழ எங்க வில்லு நான் ஏத்துறது. இதன் சுரகனா சர்வே அசுரெல்லாம் தேவதைகள் வந்த அசுரெல்லாம் வந்தா சீதை அடையணும்னு சீதை அழுகல முடியல. யாரெல்லாம் வேண்டா சீதை அவ்வளவு அழகு ராட்சசர்கள் தேவதைகள் அசுரர்கள் கந்தர்வ யக்ஷ பிரபலாக கிண்ணராள் மகோர்கா நாகர்கள் இவாளாலே முடியலையே மனுஷாவளால என்ன முடியும். வெள்ள தூக்க அஸ்ய பூர்வனே ஆரோபணே தமாயோகே வேவனே தோரணே ததா வில்லு எடுக்கணும் தூக்கணும் பிரயோகம் பண்ணணும் நெடுங்காத எடுக்கணும். இதெல்லாம் முடியிருக்கதையே தெரியலையே, முடிஞ்சா பொண்ண தரேன் விஸ்வாமித்திர சொன்னார். எனக்கு விஸ்வாமித்திர ஆட்சி வந்திருக்காங்க ராமனை ஆரோப எத்த தர்மாத்மா சலீலமிவ தத்தனு விளையாட்டா எடுத்தார் ராமன் அந்த வில்லை. ஆரோபயத்வாபவியம் குறையாமாச தத்தனு வில்லை எடுத்து ஏவினார். அவளால் தூக்க முடியல வில்லை ஏவதான் சொன்ன வில்லே உடஞ்சி போச்சான். இவர் கை பண்ணு வில்லே உடஞ்சி போச்சு, அவ்வளவு அற்பமா போச்சு. இவர் ராமன் கிட்ட தத் பவஞ்சனும் மத்தியே நரஸ்டே தோகேசாக பாதியிலே உடஞ்சி போச்சு. பாதி நிக்க நிக்க எப்படி தூக்கி நிறுத்தினா பாதிட்டு போ அந்த ஓசை கேட்டு சகல லோகம் அந்த உடஞ்ச இடி ஓசை கேட்கறது பூகம மாதிரி இருக்கு. மூச்சியா போட்டா எல்லாரும் விஸ்வாமித்த ஜனக தவிர ராமலட்சுமணால் தவிர எல்லாம் கீழே விழுந்தா அந்த உடஞ்ச ஓசையை கேட்டுனா எல்லாம் இதுக்கு சீதைக்காக உபமானே. அதனால இது மட்டும்வா பெருமாள் பிராட்டியே உன்ன சந்தோஷத்துக்கு பெருமாள் என்னமாலாம் செய்வார். வில்ல முறிச்சார், சௌதத்தை கடந்தார், சௌதத்தை கடைந்தார். கிமிவினபதி கர்த்தா துச்சாடு ஜந்து மனோரதா ராவணன் என்னென்ன பண்ணார்னார். ராவணன் அபரிச்சு போட்டான், ஐயோ போயிட்டாரு காட்டுல லட்சுமண பண்ணி ஓவோ நகரார் பெருமாளுக்கு அழுகையாது. சீதை போனா துக்கம்லாம் வருமா லோகர்னார். சாதாரண படிக்காடா நாட்டுல மனுஷா போயிட்டா அவளுக்கு வயிறு புத்தி கிடையாது, ஆசிரம் செய்வானா அழாத இருப்பா எப்படின்னு பிறந்தா போக போறான் அந்த அறிவு அறிவு நாட்டு நாட்டு ஜனங்களுக்கு. ஐயோ போயிட்டாலே அழுதுங்க எழுதுகிறது அது மாதிரி எழுதானா ராமனும் சீதை போயிட்டாரே அப்படின்னு. அதனால இதெல்லாம் ஏன் பண்ணார், நல்ல வீரத்தனமா பண்ணா போன அழவும் செய்தான் எல்லாம் உனக்காக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை ஒரு வாட்டி அனுபவிக்கலாம். அதிசெய்தவான் அப்திம் நாதோ மமந்த பவந்தனம் பவந்ததம் ஹரதனுரதோ வல்லி பஞ்சம் பவஞ்சத மைசிலி அபிதச முகீம் லோத்வா ரக்ஷக்கபந்தம் அனத்தயது இவ்வனபதி கர்த்தா துச்சாட்டு சக்ரு மனோரதான்னு 54வது முடிச்சார். அந்த 54வது சோழத்துக்கு போக போறோம். 54 தான் 55 பெருமாளும் இந்த விளையாட்டு லீலையில சோழல இருக்கான். அந்த சோழல அனுபவிக்கிறான். நீ பண்றதுல எங்கேயோ ஒரு மூலையில அவன் அனுபவம் அவ்வளவு பண்றேன்னு அர்த்தம். தசசத பாணிபாத வதனாட்சி முகைஹி அகிலைஹி அபிநிஜ வைஸ்வரூபிய விபவைஹி அனுரூப குணைஹி அவதரணைஹி அதரிஷ்ட அவதரணைஹி ரதிஷ்ட ரசயன் கமிதா கமலே வச்சனஹி விப்ரம பிரமிமுகே பிரிமஜிதே எப்படிதான் அவனை நீ லீலைய மூழ்கடிக்கை எத்தனையோ கை அவனுக்கு சகசீரிஷா புருஷா ஆயிரம் தலை சகசாட்சா ஆயிரம் கண்ணு சகசிரபாது ஆயிரம் கை அதே மாதிரி எல்லாமே ஆயிரும். அப்படிப்பட்டவன் உன்னை எப்படி அனுபவிக்கிறான், நீ அவனை எப்படி அனுபவிக்க முடியும்? நமக்கெல்லாம் ஒரே தலை, எதிரே வந்தா ஒருத்தர் தான் பார்க்கலாம். பெருமா ஆயிரம் தலையாக அனுபவிக்கணும், நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்கணும் மொழி. விராட்டுடைய ஒரு அதிசயத்தை பாருங்க. அதனால எதிரவர்கள் தான் பார்க்கும் ஒரு மனுஷன் பார்க்க முடியும், அவங்கள திரும்பி பார்க்க முடியும். ஒரே சமயத்தை மென்னியும் பின்னாடி பார்க்க முடியும் மனுஷன். பெருமாள் பார்ப்பான், ஆயிரம் கட்டாலே ஆயிரம் விதமா திக்கு உனக்கு. எத்திசையிலும் பார்க்கலாம் பெருமாள். நமக்கெல்லாம் இந்திரியம் வேலை செய்யும், பெருமாள் வேலை உண்டா? புகழ்ச்சி சொல்லிட்டு அவன் காலி கையெல்லாம் உண்டா? நம்ம தான் நம்ம வேணா தியானம் பண்றோம், தியானத்துக்கோசம் அந்த காலி கையெல்லாம் வச்சுக்கிறோம் பெருமாளுக்கு. அப்ப அவனி பாத கால் கிடையாது, கை கிடையாது, வேகமா போறான், வேகமா போய் வேகமா நடக்கிறான், வேகமா போறான், வேகமா பிடிச்சுக்கிறான், கை கிடையாது, கால் கிடையாது, எப்படி பெருமாள் சக்தி? பசதி கண் கிடையாது பார்க்கான், காது கிடையாது கேட்கிறான், எல்லாம் அவனால முடியும். நகை செலலி செலலி பிஹி எல்லாம் உடம்பு போல் கண்ணு, உடம்பு போல் காலு, எல்லா சக்தி. அது ஒரு கோரம்னு அர்த்தம் இல்ல. இப்ப முள்ள மணி உடம்பு போற முள்ளுதான், உடம்பே தெரியாது. அது உடம்பு மூக்குலேன்னு முதலேன்னு ஆரம்பிச்சு உடம்பு போற முள்ளுதான் இருக்கும். அதனால யார் எதிரிகிட்ட அது காப்பாத்திக்கிறதா பகவான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரூபம், அந்த மாதிரி கோரமானார். அது மாதிரி கோரம் இல்லை, பெரும் அழகா இருப்பான். அதே சமயத்துல வராகம்னா பண்ணுற மாதிரி இருப்பான் பகவான். வராகம் ஸ்புடபத்மதோதனா மகாபராக பெரிய பண்ணி அவதாரம் எடுத்தானே, கண்ணு அழகா இருக்கும் தாமரை மாதிரிதான். அதனால விளையாட்டையும் பாடுபடுறாள். இப்படிதான் அவதாரம் எடுக்கிறானே, அவன் மகிழ்வுக்கு வேண்டாமா? சகஸ்ர பாது சகஸ்ர ஆயிரம் கை, இப்படிதான் போகணும் பெருமாள். பெருமாள் என்ன அணைக்கணும், நாலு கையோட இருந்தா போறாரு, ஆயிரம் கையாவது என்ன அனுபவிக்கணும். விராட்டி அவன் மகிழ்வு அகோபிலத்தை நீங்க அனுபவிச்சு, அகோபில பாசம் நீங்க சேர்க்கிறமே. நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் நெஞ்ச மனச பார்த்து சொல்றார். வடக்கேந்து இமாலயம் பத்ரி அப்படி வடக்கு எல்லாத்தையும் சேர்ந்து வடதேசம் சேர்ந்து இங்க வந்துட்டார். நம்முடைய நம்பெருமான் நம்ப பெருமான் தட்சிண தேசம் அவருக்கு வந்துட்டோம். நம்பெருமான் எம் பெருமாளாச்சியம் அள்ளி மாதர் பொருள்க நின்ற பிராட்டி அவனை கட்டிக்கிறான். பொருள்க நின்ற எப்படி எப்படிப்பட்டவன், ஆயிரம் தோழனிடம் ஆயிரம் தோழ கட்டிக்கிறேன். பிராட்டி அப்படி இருந்தாகணும், பிராட்டி இச்சி ஆகலாம். செங்கை வயல் குன்றவே அப்படி இருக்கக்கூடிய நிசம்மல். அதனால நீ நிலமங்கி நாச்சியாராக சமுத்திரால் தனையும் அந்த பிராட்டி ராட்சசன் அசுரன் வந்து சமுத்திர அடியில் கொண்டு வச்ச போது வராக ரூபத்தில் எடுத்தான், தேன்யாக்களை சமாதானம் பண்ணான். பிராட்டி அப்படியே தூக்கிட்டு வந்தான். பூமி பிராட்டி நூறு கையா தான், நூறுனா நூற்று கணக்கு நடக்கும். உத்ராதிபராகேன கிருஷ்ணேன சத பாகுனா அப்படியே கிருஷ்ணேன, இந்த பாலகிருஷ்ணன் யசோதா கிருஷ்ணன் இல்ல, வராக கிருஷ்ணன். கிருஷ்ணன் பகவானுக்கு ஒரு பேரு, கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு பேரு, கிருஷ்ணன் வியாசருக்கு பேரு, கிருஷ்ண சகானும் பேரு. ஆச்சே கிருஷ்ணனா என்ன வராகனுக்கு? கிருஷி பூபாதக சப்தா, கிருஷின்னு அக்ரிகல்ச்சர் சொல்றமே, கிருஷி என்ன பூமி, நகான சுகந்தரது பூமி பிராட்டி சுகந்தரத்தினால கிருஷ்ணஹான் பேர். அவனை பூமி பிராட்டி நூற்றுக்கணக்கான கையிலா தூக்கிட்டு வந்தியே, பிராட்டி உன்ன மறிவுக்கு மாட்டாள். அவனை புத்திசாதி வராகனை ஒவ்வொருத்துல வரக்கூடிய வராக மந்திரம் பன்னெண்டு திருமணம் எடுத்துக்கோம். கேசவ நாராயணன் ஒவ்வொன்றும் மந்திரம் உண்டு. அவசரத்துல பன்னெண்டு திருமணம் ஏகாசியா ஒருத்தர் இட்டு பார்த்து வாசி இட்டு பார்த்து நிச்சயம் இட்டு பார்த்து இட்டு மாட்டா சில பேர் அவசரத்துல ஒத்தத்தில் போது வராக மந்திர சொல்லு, மற்ற மந்திரம் வேண்டாம். புத்துதாதி வராக இப்படி நூற்றுக்கணக்கான கையால ஒன்னு ஏந்த நீ வெறும் ஓடுவியா? அகிலீகி நிஜ வைஸ்வரூப விபவைஹி, பெருமாள் என்னென்ன விஸ்வரூபம் காட்டினா, எத்தனை விஸ்வரூபம் காட்டினான், துரியோதனுக்கு காட்டினான், அர்ஜுனுக்கு காட்டினான், தஞ்சையிலுக்கு காட்டினான், வியாசருடைய அனுகிரகத்தால் இதெல்லாம் காட்டினான், மார்க்கண்டேயருக்கு காட்டினா, எத்தனை விஸ்வரூபம். எஸ் தேவோமயா திருஷ்டா சொல்ற இது மார்க்கண்டேயர் அவர் திடீர்னு ஆசை வந்துருக்கு. தபஸ் பண்ண என்ன வேணும் கேட்டார். நீ பிரளயத்தை நீ இருக்கி ஆலடி கிருஷ்ணா சொல்றாரு, அதை பார்க்க முடியும், பார்க்க முடியுமா? இப்படி ஆசைப்படி இது யாருமே பார்க்க முடியாது. நான் ஒருத்தன் தான், இப்ப ஒரே ஒரு ஆலை மரம், ஒரே ஒரு மரத்துல ஒரே கிளை, அழகான கிளை, ஒரே ஒரு இலை, அதுல ஒரே ஒரு குழந்தைதான் படுத்துட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பிராட்டி வேணா மறந்து இருப்பாங்க, யாரும் பார்க்க முடியாது. இல்ல பார்த்தாகணும், இதுதான் தபஸ். சரி, கண்ண மூடிக்கோன்னு மூடில இயற்கையா ஒரு செயற்கையா ஒரு பிரளயத்தை உண்டாக்கினார். சமுத்திரம் அடிச்சுட்டு போகுது எல்லாத்தையும், மார்க்கண்டே அடிச்சுட்டு போற, அப்படியே போய் நீங்க சுத்தி சுத்தி வர, எல்லா லோகம் சுத்தி சுத்தி வர, அங்க ஒரு ஆறு மாதத்துல பெருமாள் குழந்தை அவர் பார்க்க, அங்க ஒரு விஸ்வரூபம், அது ஒரு விஸ்வரூபம். தேவி சொல்றாரு, பெரிய ரூபம் பாகவதன் சொல்றதே வராகனை, அந்த இரண்டாக கொண்டு சீதையை மீட்டு வரணும். ஆகாச மாத்திய தேவதோ பகுரம், பூமியிலே ஆகாசம் நினைக்கிற வராக பெருமாள், நீ எப்படி ஆதரவு ஒரு சின்ன சிசுவா பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கேன். அதனாலே அனு உபகுணைகி பெருமாளும் பிராட்டிய நலிக்க வருவாள். உனக்கேற்கும் கோலமலப்பாவி அப்படியே நம்மாழ்வார், உனக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பார். அவதான் உனக்கு தகுந்தவாள். சீதோ அரிசத்தி ராகவகான அனுமான், சீதைக்குதான் ராகவன் கேட்டு ஏற்புடையவன். அப்படி உன்னை விரும்புபவன் பிரேமநாதன். பல பிராட்டி எம்பெருமான் மகிழ்க்க முயல்றான், இவ இவ மகிழ்க்க இருக்க முடியுமா? திருவிளையாடு கடல் போன்றது, பிராட்டி திருவிளையாடு இன்னும் அதிகமாகும். இத்தனை எல்லாரும் மூழ்கி விழுகின்றன. மூழ்கிற மாதிரி பிராட்டி பண்ற லீலைகளை பெருமாளை மூழ்கடிக்கிறார், சந்தோஷப்படுத்துறார். விசேஷேட நிமஜ்ஜதி விநிமஜ்ஜதி காமிச்சார். அழகாயினர் பிராட்டி பெருமாளை மூழ்கடிக்கிறாளே, அதை காட்டக்கூடிய சோகத்தை அனுபவிச்சுட்டு மேல வர்றார். 55வது ஸ்லோகம் அனுபவிக்கிறோம் மறுபடியும். தசசேத பணி போத வதனாட்சி முகைஹி அகிலைஹி அபிநிஜ வைஸ்வரூப விபவைஹி அனரூப குணைஹி அவதரணை ரதைச்ச ரதயன் கமிதா கமலே பதினை விப்ரம பிரமுகே விரிமஜ்ஜதிதே. அடுத்து 56வது ஸ்லோகத்துக்கு போறோம். எப்படிதான் பெருமாள் பிராட்டிக்கு பண்ற, பிராட்டி பெருமாளுக்கு பண்ற, அன்புதான் காரணம். அவளோட பிரேமை பெருமாள் பிராட்டிக்கு பெருமாள் மேல. ஜனன பவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே ஜனனி தைத பிரேம்னா புஷ்டாசித பரமம் பதம் பிரதி பரம வியோம் நோஹோ விஸ்வத்ய மாதுஜலக்ஷண க்ஷமதி விதியா போய ஸ்ரீரங்கதாம் மோதசே. பிராட்டியே ரங்கநாதனோட ஸ்ரீரங்கத்தில் அச்சையில வந்திருக்கேன், எங்க மாதிரி அவரை காப்பாற்றுறதுக்கு நான் அனுபவிக்கிறேன். இயல்பாகவே அன்பு பிறந்த ஆட்டில் பெண்களுக்கு அவர் இயல்பாகவே அங்கு அன்பு இருக்கும். என்னதான் கோட்டீஸ்வரன் ஆயிருந்தாலும் புக்கு கட்டில் பிறந்த கட்டில் ஒரு குணம் உண்டு, ஒரு நாட்டம் உண்டு பெண்களுக்கு. ஜனனை ஜென்மபூமிஷ சொர்க்காதவி கரியதீன்னர். தாயும் சொர்க்கமும், தாயும் தன் பிறந்த ஊரும் சொர்க்கத்தக்கான வசதியா இருக்குமா? ஜனனி தாய் ஜென்மபூமி தான் பிறந்த இடம், தனது பிறந்த இடத்தை மறப்பானா? அப்படி லங்கையிலே விட்டாசயம் பண்ணிக்கொண்டு அயோத்திக்கு செல்லலாம் அப்படி விபீஷன் நினைச்சார். அப்படி நினைச்சார் அவர். இங்க பட்டாபிஷேக ராம பட்டாபி நடக்குது, எல்லாருக்கும் பிரைஸ் நிறைய பொருட்கள் எல்லாம் வழங்குற. அங்க ஸ்ரீரங்க விமானத்தை ஒரு பரிசா கொடுக்கிறார் விபீஷன். இதை வந்து ஆராய்ச்சி ரங்கநாதனை. இது எங்கிருந்து வந்தது? பிரம்ம நாராயணன் சத்தியலோகத்துல சந்தோஷப்பட்டு ராமனுடைய பூர்வர் இக்ஷ்வாகுக்கு கொடுத்தார், நீ ஆராய்ச்சி வாய்ந்த ரங்கநாதனை. அப்பேற்பட்ட ரங்கநாதனை வழி வழியா தசன் வரைக்கும் ஆராய்ச்சி ராமன் ஆராய்ச்சி பெருமாள் தான். அத விபீஷணனுக்கு இப்படி சரணாகி பண்ணானே, சரணாகி பண்ண மட்டும் பைத்தியம் பகவான். ஆராய்ச்சி பெருமாளை யாரும் கொடுக்க மாட்டான், கொடுத்தா பாரு. அதனால ரங்கநாதன் கொடுத்தான், அதோடைய அவன் விபீஷணம் வாங்கிட்டான். லங்கையில் போய் பெருமாள் ஆராயன் தானே கொடுத்தான், ஏதோ ஒரு வகையில கீழே வச்சிடும், கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். சீருங்க வரச்சே கீழே வச்சிடும், அது அப்படியே ஒட்டிட்டு இருக்கு, அங்கேயே வரமாட்டேன் பேத்து பார்க்க வரல. அங்கேயே சேவிச்சுட்டு போயிட்டான் பெருமாள். லங்கையை பார்த்துருக்க போட்டார், எங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்த ரங்கநாயகியோட ஸ்ரீரங்கத்துல இருக்கு, எதுக்காகும் நீ லங்கைக்கு போயிருந்தா நாங்க எங்க சேர்க்க முடியும், எங்களுக்கு போதும் தான் அத பெருமாள் சக்தி அது சசிவநாத பிறந்தான். நமக்கு நம்ம பிதா மாதா தான் குழந்தை பிறகுறதுக்கு காரணம், இதெல்லாம் பண்ற குழந்தை பிறகுறது தம்பதி கல்யாணம் சேர்த்து வைக்கிறா குழந்தை சந்ததி உறுதிக்காக குழந்தை வரல சீகாரம் பண்ணிக்கிறான் இவனை பிள்ளையா வச்சுக்கிறேன். அப்பா அம்மா காரணமா இருக்க இவன் குழந்தையா இருக்கான், அப்பா அம்மா இவன் உண்டு பண்ண முடியுமா? இவன் வேணா அப்பா அம்மா உண்டு பண்ற வச்சுக்கோ, அப்பா அம்மா உண்டு பண்ண முடியுமா? பெருமாள் உண்டு பண்றான் ராமாவதாரம் பண்றதுக்கு முன்ன நம்ம யார் வயசுல பிறக்கலாம், யார் ரொம்ப புண்ணியம் பண்றாள் அப்படின்னு யோசனை பண்ணி தசரதமோ ஜெய அமாவாசை பித்தரம் ராஜானம் நிருபணம் அப்படி ராமபுரம் வால்மீகி சொல்றார். அதே மாதிரி தசரதன் அவர் வயசுல பார்க்கப்படி பாக்கியம் பண்ணான். பிராட்டி என்னன்னா பிராட்டிக்கு பிறந்தா எதுன்னு சமுத்திரம், அதனால கடைஞ்சான் பெருமாள் அவர் அடையணும். அமுதினம் என்ன பெண்ணமுது, பெண்ணமுது இவள் இதுதான் முக்கியம் அப்படின்னு அவன் கடைஞ்சான். அதனால அப்படி வந்து அவனை சந்தோஷப்படுத்துற பெருமாள். அதனால பிராட்டிக்கு பிராட்டிக்காக எதை சுற்றி பண்ணான் பாருங்க, மனதார கூட நினைக்க முடியாது, தனக்காளிகளும் போய் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட இடம் வைகுண்டம். அந்த வைகுண்டம் அழகான வரிசையும் வர்ணிச்சிருக்கணும். வந்தனங்கள், தோட்டங்கள், நந்தனங்கள், பூத்தோட்டங்கள், விளையாட இடம், திண்ணைகள், ஆறுகள், குளங்கள், இதெல்லாம் யாருக்கும் அதை சிருஷ்டிச்சாங்க? பிராட்டிக்கு வந்து பெருமாள் சிருஷ்டி பண்ணலாம் வைகுண்டத்தை. அதனாலே எது தூரே மனசா அப்பிராத்திய மனசா சகான மனசால கூட நீக்க முடியாது. அப்பேற்பட்ட தமசப்பாரே இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு ரொம்ப தூரம் அண்ணனுக்கு வைகுண்டம் அற்புதம் அத்தியுதமான இடம் அது. சிற்காராது அவஜயலிமம் சுரபுரிதோதுகதி பெருமான் உனக்கோசம் உண்டாக்கலாம். சாகுஜேவசூதி மோட்ச பரவாயில்லை அதை கேட்கலாம். பிராட்டிக்கோ பண்ணா துர்கிரம் மத்கிரம் அப்பேற்பட்ட ஒன்னையும் வைகுண்டனையும் பிராட்டியும் என்னுடைய வாக்காத சோத்திரம் பண்ணனே என்ன தோஷம் இது. சத்விஷ்ணோ பரமம் பதம் தவகதே மாத சமாஷு விஷ்ணோ பரமம் பதம் தத்விஷ்ணோ பரம வேதத்தை அதே பதத்தை போட்டு ஸ்லோகம் அமைக்கிறார். சத்விஷ்ணோ பரமம் பதம் தவகதே மாதா இப்படிலாம் பண்ண நான் வந்து நான் என்னுடைய வாக்கியத்தாரு கவி பண்ணு நினைக்கிறேனே. முதுதி பரமவியோம் நோஹோ விஸ்வத்திய சந்தே அந்த பரம விவாமத்துல மறதி உண்டா? மறதி கிடையாது. குழப்பம் உண்டா? கிடையாது. சந்தேகம் உண்டா? கிடையாது. அஜ்ஞானம் உண்டா? கிடையாது. இப்படி எல்லாம் அந்த வைகுண்ட லோகத்தை கிடையாது. பிராட்டிக்கு உண்டா? கிடையாது. அதனால இதெல்லாம் மறந்து உன்னை சந்தோஷப்பட மறக்க வைக்கிறான் பகவான். பிராட்டி மறக்க வச்சு உன்னை சந்தோஷப்படுத்துறாள். பெருமாளை சந்தோஷப்படுறான். பெருமாள் சங்கத்தாலே பண்ணலாம் சர்வசக்திமா இருந்தாலும் பக்தாவுடைய இஷ்டத்துக்கு ஒரு சில நடிப்பான். சில சமயம் கிரகஸ்தே கஜேந்திரே முதலே யானை கவிழ்த்து தாமரையை கையில வச்சிருந்த தும்பிக்கையில மேல வர முடியல, கரைக்கு இழுக்கிறது யானை, ஜலத்தில் இழுக்கிறது முதலை, இப்படி ஆயிரம் வருஷம் சண்டை போடும். சாபத்தினால ரெண்டு பேரும் முதலே யானைமா வந்தா சரித்திரம். அந்த யானை காப்பாற்று ஓம் நாராயணா முழு முதலே ஆதிமூலா ஆதி குரு இப்படிலாம் கூடுது. பெருமாள் சடமடைகிறது என்னை காப்பாத்து. பெருமாள் ஓடி வரான். எப்படி ஓடி வரான்? கஜேந்திரன் பக்தனை காப்பா அருகி ஆதிமூலம் என கூட்டுது. உறக்க எல்லாவற்றையும் கேட்டுதான். நாகம் நாகமிதி நக சொன்னார் நாராயணா ஓ அப்படின்னு கூட்டுது. எல்லா லோகமும் கேட்டுதான். இந்திரன் நாராயணன் ஆதி மூலமே கூட்டுது. நம்மள நம்ம போய் காப்பாத்த நம்ம ஆதி மூலம் இல்ல, நம்ம இல்ல. எல்லா தேவையும் பெருமா பார்த்தாரு. ஆதி மூலம் நம்ம நம்மளையே பிறக வச்ச பெருமாள் நம்ம இல்ல. பெருமாள் காது வைக்க போச்சு. ஓடி வந்த திடீர்னு கேள்வி கிளம்பு போகணும்னு பிராட்டியிட எங்க போனாலும் சொல்லிட்டு போவாரல்லையோ. கஜேந்திரன் சொல்லிவிட்டு போலையாம். அவன முடிக்கிறான். எங்க போற இவ்வளவு அவசரமா சொல்லிட்டு போலயே வேக போக போடுற முதல்ல யாரை காப்பாற்றுறது கஜேந்திராழ்வானே. என்ன இவ்வளவு வேகம் கேள்வி அவன் மனதுக்கு ரொம்ப வேகமா போறோம் கருடன். பெருமாளுக்கு அந்த வேகம் போடலையாம். அவர் என் தாண்டி குதித்து ஓடி வர ஓடி வந்து காப்பாத்தி ஓடி வந்து அந்த யானையை இழுத்து அந்த காலில் தடவி விடுறாராம். அவர் சங்கல்பத்தால் வழிபட்டு அந்த யானையை காப்பாற்றப்படுறது நினைச்சாலே காப்பாற்ற முடியாதா? முடியும். பக்தனுக்கு காட்சி கொடுக்கணும், அவன் ஆனந்தப்படணும். யானைக்கார தடவி விட்டு என்ன பாக்கியம் அந்த யானை வர்ணிப்பாள் கவிகள். கருப்பான வேகமா வந்தார், முடியல, பெருமாள் தாண்டி வந்தார். ஆரிஷ்ய தாவன் பாதம் பராமசேஷம் கால தடவி விட்டார் சொன்னான். அவ்வளவு பக்தங்கிட்ட, அவ்வளவு ஜனநாயகிட்ட, அவ்வளவு பைத்தியம் பகவான். பெருமாளுக்கு யாங்க ஓடி ஓடிதான் காப்பாத்தணுமா? நிகழ் போற பழையத்துல இருந்து பழைய பண்ணி அப்புறம் புனர்சிருஷ்டி பண்றான் சங்கல்பத்தினாலே யாரவன் யார் பண்ண முடியும்? விஸ்வம் தியைவ விரிச்ச நிஜாய பூஜா மறுபடியும் சிருஷ்டி பண்றான். சதி சமாஷ்டிதவத்சலேஷு சஞ்ச கிருஷு சிருஷ்டி சிதி சம்மாரம். ரொம்ப கஷ்டப்படுறான் பகவான், சங்கல்ப மாத்த கெட்டுக்கிட்டு செய்யறான். அதனாலே இந்த சங்கல்பம் யானை காப்பாற்றக்கூடாதுங்க. ஒரு நிமிஷத்துல உட்காந்து இருந்து யானை நீ படிச்சு போடணு ஓடி வரான் பாரு. எதனால பாதத்து ஓடி வந்தும் இல்லை, அது மீட்டு அதன் காலை தொடவி ரணத்தை ஆத்தி அதெல்லாம் படைய என்னன்னு தெரியும் புரியலையே. வைகுண்ட ஸ்தவத்துலாம் ஸ்தவங்கள்ல சொல்ற பரமபாத சரணாகத பிரணய பங்க பீதோ பவானு தேசிகன் சொல்ற. அபீதி ஸ்தவத்துல தேசிக இதே மாதிரி சொல்ற, பங்க பீதோ பவானு. உன்னுடைய சக்தி எல்லாம் எவ்வளவு சரணாகதி பங்கம் வரக்கூடாது, அந்த பங்கம் வரக்கூடாது. எவ்வளவு பல்லாதான் அந்த அளவு சரணம் பண்ணிட்டானா சரணாகதி நாயிடலாம், பெருமாள் சேர்ந்தவர் நாயிடலாம். அதனாலே இப்படிதான் பெருமாள் பிராட்டி ரெண்டு ஒத்த கொத்த சௌகரியம் பண்ணிக்கிறார், சத்தால் அலங்கரிக்கிறார். அவ்வூரின் பேரும் பிராட்டியாருக்கு எப்படினார் பிறந்து பெரியாழ்வாருக்கு அடுத்து வர்றார். ரங்கநாதன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் சீதை. யாரை பண்ணிக்கிறேன் மனுஷால மாறிடம் பேசில் மனுஷாலே பண்ணிக்க மாட்டேன்டா, நீ யாரை பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்க மாட்டேன்றியே. இல்ல பெருமாள் தான், எந்த பெருமாள் 107 எந்த பெருமாள் ஆசை வச்சிருக்கேன் கேட்கல புரியாழ்வா. புருஷன் பேர் சொல்லுவாடா பொருநாட்டிகள் நாச்சியாதிரமில்ல. கண்ணாரங்கோடித்து கனி சென்னை கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாரம் தேஜிழந்து அண்ணாந்திருக்கவே. சிசுபாரம் தான் ருக்மிணி கல்யாணம் பண்ணி ஒரே பிடிவாரம் கிருஷ்ணனுக்கு கூடாதவோ, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவான். கன்னிகாத ஏற்பாடு கல்யாண மண்டபம் அப்படி கைப்பிடிக்க ரெடியா இருக்கான். கன்னிகாதா மன்னன் பாணிகிரமன்ற கோணியை அப்படியே அந்த ஆனந்தத்துல அப்படியே கர்வத்துல தாழ பார்த்திருந்தான். தென்னாந்திருந்து அண்ணாந்து இருக்கு அங்க அப்படி டக்குன்னு ருக்மணி அகரணம் பண்ணி போய் ஆங்கவளை கைப்பிடித்து பெண்ணாளன் யாரவன் கிருஷ்ணன். இப்ப கிருஷ்ணன் எங்க போய் சேர்றது அப்படி கேக்குற புரியாதுவார். கிருஷ்ணன் தானே ரங்கநாதன், அவன் சொல்ற மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன். பெண்ணாளன் கிருஷ்ணன் தான், அவன் ரொம்ப விரும்பி வர ஊர் எழுதியவன். பூலோகத்துல இருக்கான் பேணும் ஊர் பூலோகத்துல இருக்கு பேர் பேர் அவன் தான் ஊர் அவன் தான் பேர் உனா நீரே நினைச்சுக்கொண்ட பேரும் ஊரும் அரங்கமே ஸ்ரீரங்கம் ஊரு ரங்கம் ரங்கநாதன் அவன் பேர் அவன் தான் நான் நினைச்சிருந்தேன் சொன்ன பேரும் ஊரும் அரங்கமே. அதனாலே மதுஜித் பாதையோ அந்தரங்கம் ரங்கம் பாதுகாசத்தை சொல்ற ரங்கம்னு அடிக்கடி சொல்ற போது நிவ்வேகம் தனதவிஹி மாமேயம் ஜனய மதுஜித் பாதையோ அந்தரங்கம் தீடா செயல்யம் கெவி சுபகே. பாதுகே பாதுகை ஒரு பத்னி பாதுகை வந்துகிறார் பாதுகாதேவி. 1000வது ஸ்தோத்திரம் பாதுகாசத்துல 1008 பண்ணார் பாதுகா சகசரம் தான் பேர். ஜபத்து கூட 1000 சங்கரம் பண்ணாலும் 108 பண்றோம், 108 பண்றோம், 28 பண்றோம், 8. அதனால 1008 பண்ணாலும் பாதுகா சகசரம். அந்த 1000வது ஸ்லோகத்துல அழகா சொல்ற 1000வது ஸ்லோகம் இருக்கு. கீழாலுல்யம் கெம்பி சமய பாதுகே வர்த்தயம் பி பிராட்டிவாரியை பாதுகிய பெருமாளுக்கு ரசத்தை உண்டாக்குற நிர்வேஷம் சந்திசசி பவதிநாதயோகோ ஸ்ரீதரன்யோகோ. ஸ்ரீபூர்தேவிதான் பெருமாளுக்கு ரசத்தை உண்டாக்குறா, வேலையை உண்டாக்குறா கிடையாது. என் பாதுகையாக நீ காலங்கள் இருக்க, இப்ப பக்கத்துல இருக்கா, அவள் கூட நீ அவளும் ரசம் உண்டாக்க, நீ உண்டாக்குற அவளுக்கு இடம் கொடுக்குற. நான் தான் காலையே ஒட்டிட்டுக்கேன், உங்களுக்கு நீங்களும் ரசம் கொடுக்கூடாதுன்னு சொல்றது இல்ல பாதுகை. நீங்களும் ஸ்ரீதேவியே பூதேவியே பெருமாளை அனுபவிங்கோள். ஏனைய மது பாதையோ ரந்தம், என்னமா நீங்கள் அனுபவிக்கும் போது சொன்னது இல்லையோ, அது அந்தரங்கம் ரங்கம் யாகோ ஜனயதி. அந்த ரங்கம் அது நிறுத்தரங்கம், அது பெருமாள் நிறுத்தரங்கம். பாதுகா தேவியே உனக்கு டான்ஸ் ஆற ரங்கமா வந்தது, நிறுத்தரங்கம் ஸ்ரீரங்கம் அந்தரங்கம் ஏகாந்தம். எத்தனை ரங்கம் போறது இதுல, அப்படிதான் பாடக்கூடியது. இது பாதுகா சொல்ல, அப்படி பிராட்டியுடைய வைபவம் பெருமாளை விடக்கூடாதுன்னு கொண்டு திருவிழத்தை எழுதிட்டார். நம்ம பாக்கியம் இவ்வளவு கிடைக்கல. இப்படி சத்தியலோகத்திலே வந்த பெரும் ரங்கநாதன் அயோத்திக்கு வந்து அயோத்தியில விபீஷன் கைக்கு மாறி விபீஷன் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போது அங்கே நின்றுட்டார். இப்படி பாதுகாசத்துல 312 சோகத்தை சொல்றார். இப்படி பிராட்டி பாதுகையோடு சேர்ந்து எப்படி அனுபவிக்கிறார், பிராட்டி அனுபவிக்கிறார், ஸ்ரீதேவி அனுபவிக்கிறார், பூதேவி அனுபவிக்கிறார், பெருமாளை இப்படி மகிழ்விக்கிறார், கௌரவிக்கிறார். சமுதத்துல அவதாரம் பண்ணால் திருப்பாக்கடல் கௌரவம், அது கௌரவிச்சேன். வைகுண்டத்துல கூட இருக்கிறதுனால வைகுண்டம் நீ கௌரவிக்க, நீ இல்லாட்ட கௌரவம் கிடையாது உனக்கு. ஸ்ரீரங்கத்துல நான் ஸ்ரீரங்க நாச்சியாரா இருக்கேன். இப்படி பல விதமா பெருமாள சந்தோஷப்படுத்துறாய் அப்படின்னு 56 சோகத்தை படி வாசிக்கிறேன். ஜனன பவன பிரீத்யா துப்தார்ணவம் பகுமன்யசே ஜனஜீத பிரேம் நா புஷ்ணாசித பரமம் பதம் உதவி பரமவ்யோம் நோஹோ வித்வத் மாதுஷதக்ஷணக்ஷபமிதி ஸ்ரீரங்கதாமணி மோதசேன். எங்களுக்கோசம் ஸ்ரீரங்கத்துல பிராட்டியை நீ காட்சி கொடுக்கிறாய், ரங்கநாதனோடு ரமிக்கிறாய், நீ முடிக்கிறாய். 56 ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்து அடுத்த சனி ஞாயில பார்க்கலாம். கவிதா சிம்மாய் கல்யாணி திருமதி வெங்கடேஷாய் வேதாந்த பிராட்டியுடைய மங்களம் எல்லாருக்கும் பிரார்த்தி நிற்கிறேன்.